ராட்சசியே அடி நெஞ்சில் குதிக்கிறியே முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே அடி மனச அருவாமணையில் அறுக்கிறியே அழகான ராட்சசியே அடி நெஞ்சில் குதிக்கிறியே அடி மனச அருவாமணையில் அறுக்கிறியே அருகம் புல்லுக்கு அறுக்க தெரியுமா குழந்த குமரினா ஆமா ஐரம் மீனு தா கொக்க முழுங்குமா அடுக்குமா வெளிய போட்டு நீ உள்ள காய்க்கிற கடல காடு நீ ஆமா உயிரை உரிச்சு நீ கயிறு திருக்கிற சுகம் சுகமா ராட்சசியே அடி நெஞ்சில் குதிக்கிறியே அடி மனச அருவாமணையில் அறுக்கிறியே கண்ணில் கொண்டவளும் ஓஹோ சந்திரன கள்ளுக்குள்ள ஊற வச்ச பெண்ணிவளும் ராத்திரிய தட்டி தட்டி கெட்டி செஞ்சு மயிடவு மின்னிய கன்னத்துல ஒட்ட வச்சு கைதட்டவு ராட்சசியே அடி நெஞ்சில் குதிக்கிறியே முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே அடி மனச அருவாமணையில் அறுக்கிறியே அருகம் புல்லுக்கு